de radio, radio. சந்தனப்பூவ சம்மதம் கேட்க போறேன் போறேன் பங்குனி மாசம் பருசம் போட வாரே வாரே உனது உதட்டில் எனது உதடு கவிதைகள் தீட்டுமே காமன் தேசம் கடிதம் போட்டு பாராட்டுமே சந்தனப்பூவ சம்மதம் கேட்க போறேன் போறேன் பங்குனி மாசம் பருசம் போட வாரே வாரே உனது உதட்டில் எனது உதடு கவிதைகள் தீட்டுமே காமன் தேசம் கடிதம் போட்டு பாராட்டுமே கொடுத்த பெண்ணே அன்று கண்ணும் வலிக்கவில்லை கண்ணே தாமரை மோதினால் ரணம் இருக்குமா தென்றலும் தீண்டினால் வலி எடுக்குமா தாமரை மோதினால் ரணம் இருக்குமா தென்றலும் தீண்டினால் வலி எடுக்குமா பேசு ஒரு பார்வை வீசு முத்தம் தந்ததால் மூச்சு சூட்டிலே மீசை கருகி போச்சு அன்னமே இப்படி ஆனது எப்படி பாசாவது சந்தனப்பூவ சம்மதம் கேட்க போறேன் போறேன் பங்குனி மாசம் பருசம் போட வாரே வாரே உனது உதட்டில் எனது உதடு கவிதைகள் தீட்டுமே காமன் தேசம் கடிதம் போட்டு பாராட்டுமே கட்சி அது வேறு எங்க கட்சி அது வேறு காதலி காதலி கட்சி ஏதடி கண்மணி என்னுடன் ஒத்துவதடி காதலி காதலி கட்சி ஏதடி கண்மணி என்னுடன் ஒத்துவதடி சேல மாட்டு மல மாட்டு பத்தே மாசத்தில் பரீட்சை எழுதி நாம் பாசு பண்ண வேணும் நீயும் நானும் ஒன்னா சேர்ந்தா சின்ன கிடிச்சு கிடிச்ச கிடிச்சா சந்தனப்பூவ சம்மதம் கேட்க போறேன் போறேன் பங்குனி மாசம் பருசம் போட வாரே வாரே உனது உதட்டில் எனது உதடு கவிதைகள் தீட்டுமே காமன் தேசம் கடிதம் போட்டு பாராட்டுமே அடுத்த காமன் தேசம் கடிதம் போட்டு பாராட்டுமே கூ